வளர பொண்ணு நீ ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாலோ என்னோட நிபா பேபி ஒன்னா சேர்ந்து போலாமா என் பைக்கில் என்னோட நே வந்த கெத்தா இருக்கொண்டே ஏதோ ஃப்ளோவில் போகுது என் வாழ்க்கை பேபி வையடிய மேல நம்பிக்கை நீ பார்க்காம போனாலும் பின்னால வருவேண்ணா கொஞ்சம் பேச சம்மா இந்த மயிலோ பையன் கதை.